శ్రీమన్నూతన రంగనాథేతరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారచరా సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతల సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురు నవ్య వాగీశ యోగీంద్ర హయాస్య పదసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర ఆర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సవాయై నమః. హంస సందేశత్ర ప్రథమాశ్వాసత்துல முதல் ஆஸ்வாசத்துல ஒன்பதாவது ஸ்லோகத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஹம்சத்தனிடத்துல சென்ற எட்டாவது ஸ்லோகத்தினால ஹம்சத்தனுடைய உயர்ந்த குலத்தை பற்றியும் இக்ஷ்வாகு குலத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் அனைத்துமே ஹம்சத்திற்கும் பொருந்தும் என்ற அளவிலே லங்காம் கந்தும் தவ சமுச்சிதம் ராட்சசீம் ராஜதானீம் அப்படின்னு சொன்னார். நீ லங்கைக்கு செல்வதற்கு அனைத்து விதமான அருகதையும் பெற்றவனாகிறாய் அப்படின்னு ஹம்சத்தனிடத்தில் தெரிவித்தார். பிரகிருத்தேகே சுகுமார தரம் இயற்கையிலேயே மிகவும் மிருது தன்மை கொண்டதாகவும் சத்குல பிரசூதனாகவும் அதாவது நல்ல குலத்தில் உதித்தவனாகவும் இருக்கக்கூடிய ஹம்சத்தை பார்த்து இந்த ஸ்லோகத்தை எடுத்துரைக்கிறார். அதற்கு முன்பு ஹம்சம் சில கேள்விகளை கேட்கிறது. கேட்கும்பொழுது சத்குலத்தில் பிறந்தவனாக இருக்கக்கூடிய என்ன, எதற்காக அரக்கர்களுடைய தலைநகருக்கு செல்லச் சொல்கிறாய்? ஏன்னா அந்த மார்க்கம் இருக்கு, நான் செல்லக்கூடிய மார்க்கம் அதி பயங்கரமாக இருக்கக்கூடிய மார்க்கம், ராட்சசர்களாலே சூழப்பெற்றதாக இருக்கக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் என்ன எதற்காக போக சொல்றேன், நான் அந்த என்ன அவசரம், என்ன காரணத்திற்காக அந்த மார்க்கத்திலே என்னை செல்ல சொல்கிறாய்? அவதாரிக்க வைக்கிறார் வியாக்கியானத்தில் பாருங்கோ. அனந்தரம் காவா திக் கந்தவியா மார்கஹாவா கீதிருஷா, எந்த பக்கம் என்ன போக சொல்ற, நான் செல்லும் வழி எப்படிப்பட்டதாக இருக்கும், கதே கிம் பிரயோஜனம், நான் செல்வதனால என்ன பிரயோஜனம் இருக்கு, எதற்காக என்ன செல்ல சொல்கிறாய், கிமர்த்தம் ராட்சசபுரி கமனம் கதம் பிரேரயசி, ராட்சசர்களுடைய தலைநகருக்கு எதற்காக என்னை செல்ல சொல்கிறாய் அப்படின்னு அந்த ஹம்சம் எம்பெருமானை பார்த்து கேள்வி கேட்பதாக சுவாமி தேசிகன் திருவுள்ளத்திலே கொண்டு மிக அழகாக இந்த ஸ்லோகத்தை எம்பெருமான் அருளி செய்வதாக சுவாமி தேசிகன் நமக்காக அருளுகிறார். ஸ்தானைர் திவ்யைர் உபசித குணாம் சந்தனஹரண்ய ரம்யாம் முக்தா சூதிம் மலய மருதாம் மாதரம் தட்சிணாசாம் அஸ்மத் பிரீத்தை ஜனகதனயா ஜீவிதார்த்தம் ச கச்சன் ஏகம் ரக்ஷ பதமிதி சகே தோஷலேஷம் சகேதாஹ ஸ்தானைர் திவ்யைர் உபசித குணாம் சந்தனாரண்ய ரம்யாம் முக்தா சூதிம் மலையமருதாம் மாதரம் தட்சிணாசாம் அஸ்மத் பிரீத்தியைர் ஜனகதனயா ஜீவிதார்த்தம் ச கச்சன் ஏகம் ரக்ஷ பதமிதி சகே தோஷலேஷம் சகேதாஹ. பெருமாள் பதில் சொல்றார் ஹம்சத்தினுடைய கேள்விக்கு. நண்பா, ஹே சகே, ஹே நண்பனே, நீ செல்லக்கூடிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை அறிந்து கொள். எப்படிப்பட்ட உயர்ந்த பெருமை பெற்ற ஒரு மார்க்கத்திலே நீ நுழைகின்றாய் அப்படின்றது தெரிஞ்சுகோ. திவ்யைஹி ஸ்தானைஹி நீ செல்லக்கூடிய மார்க்கம் இருக்கே, ஸ்ரீரங்கம் திருமாலிருஞ்சோலை போன்ற உயர்ந்ததாக இருக்கக்கூடிய நீ திவ்யதேசங்கள்ல நுழைகிறாய். எப்பேற்பட்ட எம்பெருமானெல்லாம் எழுந்தொள்ளியிருக்கிறார்கள் தெரியுமா? பரமாத்மாவிற்கு ஐந்து நிலைகள் இருக்கின்றன. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்று சொல்வதாக ஐந்து நிலைகள் உண்டு. அதுல பரம், வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டும் மோட்ச தசையில அனுபவிக்கக்கூடிய ஒன்று. இந்த விபவம் அப்படின்றிருக்க காட்டாற்று வெள்ளம் போல ஏதோ ஒரு கால விசேஷத்துல அனுபவிக்கக்கூடியதாக இருக்கு. அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் நம்மால் அனுபவிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பராசரர், வியாசர் முதலான முனிவர்கள் மூலமாகத்தான் அனுபவிக்கணும். நமக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த சொரூபத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அவர்கள் யோகிகளால் மட்டும்தான் தியானிக்க தகுந்ததாக இருக்கக்கூடியது அந்தர்யாமி சொரூபம். சாஸ்திரத்துல சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதா மூர்த்தி விசேஷா அப்படின்னு அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையானது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆசிரித்தர்களுக்கு சுலபமாக பெருவிடாய்ப்பட்டவன் குளிர்ந்த தடாகத்து நீரை குடித்து தாகம் தணியுமா போலே அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஆசிரித சுலபமாய் பெருவிடாய்ப்பட்டவன் குளிர்ந்த தடாகத்து நீரை குடித்து தாகம் தணியுமா போலே அப்படின்றா போல அர்ச்சாவதாரத்து எம்பெருமான்கள் நீ செல்லக்கூடிய மார்க்கத்திலே திவ்யதேசத்து முழுவதும் எழுந்தொள்ளியிருக்கிறார்கள். ராமகிருஷ்ணாதி விபவாவதாரங்கள்னால வடபாரதம் உத்தர பாரதமானது பெருமை பெற்றது. ஏன்னா எம்பெருமான்கள் அங்கே அவதரித்தனர். என்னதான் அங்கே அவதரித்ததன் மூலமாக உத்தர பாரதம் பெருமை பெற்று இருந்தாலும் நித்திய சாநித்தியமூர்த்தியாக எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே சேவை சாதிப்பது எங்கே என்றால் தட்சிண பாரத்தில்தான். அதனாலதான் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு ஆழ்வார் கூட சாதித்தார். தட்சிண திசைக்கு எந்த திசையில போனோம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவ அந்த அம்சம் கேட்டதுக்கான நீ செல்லக்கூடிய திசை உயர்ந்தது எப்படி, மற்றொன்றில் இல்லாத பெருமை பெற்றதாக இருக்கக்கூடியது இந்த தென் தேசம். ஆகையினால நீ நுழையக்கூடிய மார்க்கம் இருக்கு தென்னிந்திய மார்க்கம். உயர்ந்த பாரதத்துல உயர்ந்ததொரு பகுதியாக இருக்கக்கூடியது இந்த தென்னிந்திய மார்க்கம். ஸ்வயம் பிரதிஷ்டிதம் திவ்யம் ததா சித்த பிரதிஷ்டிதம் பௌருஷம் சேதி த்ரிவிதாம் பிரதிஷ்டாம் பிரம்மணோ விதுஹு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதபடி எல்லா விதமான திவிரேஷங்கள்லையும் எம்பெருமான்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அதனாலதான் திவ்யம் ஸ்தானைர் திவ்யைஹி அப்படின்னே சொன்னார் சுவாமி தேசிகன். திவ்யம் சைத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானே ஆசிரித்த வாத்சல்யத்தின் அடிப்படையிலே பொங்கும் பரிவாலே ஆழ்வார்கள் தன்னை மங்களாசாசனம் செய்வதற்காக திவ்யதேசங்களிலே எழுந்தருளினால் திவ்யம் என்றும், ரிஷிகளினாலே பிரார்த்திக்கப்பட்டு எழுந்தருளக்கூடியவன் சைத்தம் அப்படின்னு அர்ச்சாவதார மூர்த்திய இப்படியெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். திவ்யம் சைத்தம் அதே மாதிரி மானுஷம் அப்படின்னு. மானுஷம்னா நம் போன்றவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக எழுந்தருளி எம்பெருமான்கள் மானுஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படிப்பட்ட திவ்யம் சைத்தம் மானுஷம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் தென்னிந்தியாவிலே எழுந்தொழி இருக்கிறார்கள். ஆகையினால் நீ செல்லக்கூடிய திசையின் பெருமையை நீ அறிந்து கொள் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் சொல்றான். செல்லக்கூடிய வழியெல்லாம் உபசித குணாம், திவ்யதேசத்து எம்பெருமானை நீ சேவித்துக் கொண்டே செல்லலாம். அதுவும் சந்தன அரண்ய ரம்யாம் அப்படின்னா சந்தன மர காற்றினால மனசுக்கு மிகவும் சுகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முக்தா சூதீம் அப்படின்னா முத்துக்களுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடியது அப்படின்னா சந்தனாரண்ய ரம்யாம், அநேக சந்தன காடுகளுடன் கூடியதால் இந்த தென்னிந்தியா எப்பொழுதுமே அழகாக இருக்கின்றது. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோ இல்லையோ, அம்சம் போன பகுதி எதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அம்சம் செல்லக்கூடிய வழி எல்லாத்திலையும் நிழல் தரக்கூடிய மரங்கள் அதிகமாக இருக்கு. அதிக தூரம் பிரயாணம் செய்வதனால் உண்டாகக்கூடிய களைப்பு நீங்குவதற்காக சந்தனாரண்ய ரம்யாம், சந்தன காடுகளிலே நீ சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். முக்தா சூதீம் முத்துக்களுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியது. தாமிரபரணி நதியத்ர கிருத்தமாலா பயஸ்வினி என்ன பல அர்த்தங்கள் பெரியவர்கள் இந்த இடத்துல சாதிக்கிறார்கள். முக்தா சூதீம் அப்படின்ற இடத்துல ஒரு மேலிருந்த வாரியாக ஒரு அர்த்தம், உயர்ந்த முத்துக்களுடைய விளைநிலமாக விளங்கக்கூடியதான தாமிரபரணி நதிக்கரை என்று. சுவாபதேசத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை அபிநவ தேசிகன் ஸ்ரீ உவே உத்தமூர் சுவாமி சுவாபதேசத்திலே மிக அழகாக அருளி செய்கிறார். முக்தா சூதீம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியனை எம்பெருமான் பிரேரிக்கின்றான் நம்ம எல்லோரையும் ரட்சிப்பதற்காக. ஆச்சாரியன் கேட்கிறார் எந்த மார்க்கத்திலே செல்ல வேண்டும். ஹம்சஸ்தானத்தில் இந்த இடத்துல ஆச்சாரியன் எடுத்துக்கணும். அப்ப சொல்றார் முக்தா சூதீம் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழகத்தில் பல ஆழ்வார்கள் அவதரித்திருக்கிறார்கள். தாமிரபரணி நதியத்ர கிருஷ்ணமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபாகா, பல நதிக்கரைகளில் பல ஆழ்வார்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த ஆழ்வார்களுடைய கட்டாட்சமானது உமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்றா போல சுவாபதேசமானது இங்கே அருளப்பட்டிருக்கின்றது. வெயிலுடைய தாக்கம் தணிவதற்காக சந்தனாரண்ய ரம்யாம் அப்படின்னு சொன்னார். கண்ணுக்கும் மனதிற்கும் ஆனந்தத்தை அளிக்கும் விதமாக சுவாமி தேசிகன் முக்தா சூதீம் அப்படின்னு சொன்னார். முத்துக்களை ஹம்சங்கள் உணவாக கொள்ளும் அப்படின்னு, உணவாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்ரீ உவே ஏபியன் சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் இதை பிரமாணமாக காண்பித்திருக்கிறார். ஸ்வேதபக்ஷா மானசைகா மௌக்திகாசன இத்தியபி அப்படின்னு ஒரு பங்கிய சுவாமி இங்க பிரமாணித்து காட்டுகிறார். பிரமாண லட்சணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஹம்சங்கள் முத்துக்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு. முக்தாசூதிம் அப்படின்றத ஹம்சத்திற்கு உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது சுவாமியினுடைய திருவுள்ளம். பிரயாண ஆயாசத்தை போக்குவதற்காக நிழல், உணவு இதோட சேர்ந்து சுகந்தமான காற்று இதெல்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்கும் செல்லக்கூடிய மார்க்கத்தில். அதனாலதான் மலைய மறுத்தாம் அப்படின்னு சொன்னார். போகக்கூடிய மார்க்கம் வெஸ்டர்ன் காட்ஸ். சந்தன மரங்களுடைய சேர்க்கை, குளிர்ச்சி, வாசனை, காற்றும் நன்றாக பெருக்கெடுக்கிறது. அப்ப எப்படி இருக்கும்? நாகானந்தத்தில் ஒரு ஸ்லோகத்தை காண்பிக்கிறார் இந்த இடத்துல ஸ்ரீ ஏபியன் சுவாமி. சேவியோயம் மலையாச்சலகா கிமபிமே சேதக சேத கரோத்தி உற்சுகம் அப்படின்னு சொல்றார். சேவியோயம் மலையாச்சலகா கிமபி மே சேதக கரோத்தி உற்சுகம். ஏன்னா மலைய மலையினுடைய சம்பந்தம் எப்படி இருக்கும்ன்றது காவியங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. மலைய மருதாம் மாதரம் தட்சிணாசாம் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எப்படி அத்தியந்தம் பிரீத்தியோட அனுபவிப்பாளோ அப்படி அனுபவிக்குமாம் இந்த சந்தன மரங்களுடைய சேர்க்கை, குளிர்ச்சி, வாசனை இவைகள் எல்லாமே. ஏன்னா மென்மை, குளிர்ச்சி, சுகந்தம் இவைகளுடைய குழந்தையா இருக்கக்கூடியதுதான் மலைய மாருதம். இதெல்லாம் உன்னிடத்துல நிறைந்திருக்கும், இந்த வழியில நீ போனா தட்சிணாசாம் தெற்கு திசை. இந்த தெற்கு திசை இருக்க உன்னையும் குழந்தையை போல் கொண்டாடும் அப்படின்னு சொன்னார். அஸ்மத் பிரீத்தியை என்னுடைய பிரீத்திக்காக நீ செல்ல வேண்டும், என் ஒருவனுடைய மகிழ்ச்சிக்காக நீ செல்ல வேண்டும் அப்படின்னு நான் சொல்லல. இக்ஷுவாக்கு குலத்திற்கே மகிழ்ச்சியை தருவதற்காக நீ செல்ல வேண்டும். உனக்கு மட்டும் பிரீத்திய பண்ணா நீ போருமா அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனா அப்படி இல்ல. ஜனக தனையா ஜீவிதார்த்தம் சகச்சன். உன்னுடைய ஆறுயிர் தோழி, நான் எப்படி உன்னுடைய ஆறுயிர் தோழனோ அதுபோல உன்னுடைய ஆறுயிர் தோழி. உன்னை கண்டால் அவளும் மிகுந்த சந்தோஷத்திற்கு உள்ளாவள். ராஜரிஷியாக இருக்கக்கூடிய ஜனக மகாராஜனுடைய துகிதாவோ அப்படிப்பட்டவளை சென்று பார்க்க வேண்டாமா? மிதிலாதிபதியர் வீரா ஜனகோ நாம தர்மவித்து அப்படின்னு அயோத்தியா காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபதேசேன ஜனகான் பத்திர் வசுதாதலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனகனுடைய மகள் இருக்காளே இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவள், அவளை போய் பார்க்கணும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, உஜ்ஜீவயதி யத்னேன எத்து கிருச்சர கதாம் சதீம் தஸ்ய புண்ணிய பலாம் வக்தும் நாகம் சக்தோ நராதிப. ஏன்னா கஷ்டத்தை அடைந்த ஒரு நண்பனை வெகு பிரயாசப்பட்டாவது நாம காப்பாற்றணும். அப்படி நண்பனை காப்பாற்றும் பொழுது அதனால் வரக்கூடிய பலன் அபரிமிதமாக இருந்தால் சீதையை காப்பாற்றுவதை பற்றி ஏன் யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். தோஷ லேசம் சகேதாக. ஏன்னா லங்கா வந்து அரக்கர்களுடைய வசிப்பிடம், அங்க எப்படி போறதுன்னு கேட்டதோல் அம்சம். அதுக்கு பதில் சொல்றார், ஏகோ குணக்கலு நிகந்தி சமஸ்த தோஷம், ஒரே ஒரு நல்ல குணம் இருந்தால் அது அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து தோஷத்தையும் மறைத்துவிடும் அப்படின்னு சாஸ்திரம். அதே மாதிரி குமார சம்பவத்தில் இருக்கு, ஏகோஹி தோஷா குணசன்னிபாத்தே நிமஜ்ஜதி இந்தோஹோ கிரணேஷ்விவ அங்கஹா அப்படின்னு குமார சம்பவத்தில் சொல்லிருக்கான் காளிதாசன். சந்திரன்ல எவ்வளவுதான் கலங்கம் இருந்தாலும் சரி, எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் சரி, பௌர்ணமியில பிரகாசிக்கக்கூடிய அந்த பூர்ண சந்திரன் இருக்க, அது எப்படி பிரிந்தவர்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குமோ, அப்படி குளிர்ச்சியை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் மறந்தே போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுறது. பூயாம்சிச்ச சோடவியா தோஷா சத்பல லிப்சுபிகி, சிறந்த பலனை விரும்பக்கூடிய மகான்கள் அந்த காரியம் செய்யக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய தோஷங்களை எவ்வளவுதான் கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. அந்த மாதிரி நீயும் பொருட்படுத்தாமல் இந்த காரியத்தை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதாக சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் ஹம்சத்தினிடத்தில் தெரிவிப்பதாக இந்த 9வது ஸ்லோகம். ஸ்தானைர் திவ்யைர் உபசித குணாம் சந்தனாரண்ய ரம்யாம் முக்தாசூதீம் மலையமருதாம் மாதரம் தட்சிணாசாம் அஸ்மத் பிரீத்யை ஜனகதனயா ஜீவிதார்த்தஞ்ச கச்சன் ஏகம் ரக்ஷ பரமிதி சகே தோஷலேஷம் சகேதா.